ஜீவாசரங்க பரகாலமுனி திரையாப்ச லக்ஷ்மா பரக்ஷண கதித்த யுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூத மனர்கசீலம் கோபால தேசிகமுனிம் குருமாஸ்ரயாமஹா ஸ்ரீகிருஷ்ண பிரம்மதந்திரோத்தம குரு கருணாவாப்த சக்கராங்க பாஷ்யம் வைராக்யாச்சார பார்த்தூவர்த பதமுகே லக்ஷ்மணே நஷ்டபாரம் ஸ்ரீவாகீசாத்தியம் ஷடருப்பிகிதிராபேத சூடார்க்கமூர்த்தி நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் கலிமதன குரும் பிரம்மதந்திரம் செய்யாம நவ்ய ஸ்ரீரங்கநாதாத்யா நத்யாத்ம கிரந்த போதகான் பூர்வாச்சாரியான் அஹம் வந்தே பிரணம்ப்ர மனசா சுதா ஸ்ரீமான் வேங்கடநாதாத்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா சுதி பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அவயமுத்ரிதா உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலா ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் விஷயமாஸ்ரயாமஹா. ஒரே ஒரு நாள் குருப்யஸ்த்வத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமஹே வ்ருணீமஹே சதத்ராஜௌ தம்பதி ஜகதாம்பதி குருப்யஸத்குருப்யஸ்ச நமோ வாகம் அதீமஹே வ்ருணீமஹே சதத்ராஜௌ தம்பதி ஜகதாம்பதி மன பிராய பிரபதனே பும்சா பௌன புண்ணியம் நிவாரயன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்தர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா ஜலதேரிபணம் விது பிராயச்சித்தம் எதிரகுதுரீ நாசய பிதா ததாரம்பே திரம் அவதானேன மனசா பிரபத்யேதாம் ஏகாம் ஸ்ரீயம் அகில நாதஸ்ய மகிஷீம் மகேந்திராக்னா விஷ்ணு பிரபுதிஷு மகத்த பிரபதிபத் பிரபத்தவ்யே தத்தே தத்தே பரிணமிதி வைசிஷ்ய விபவம் அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுஹு அபிகம்யத்வஜனனீம் ஸ்ரீயம் சீதாபாங்கம் அஹமரண சரணஹ யாமி சரணம் சுரசித்த ஸ்ரீமானவித குணபூமா கருணயா விதாய பிரம்மாதீன் விததது நிஜாதேசமபியஹ பிரபத்யா சாட்சாத்வா பஜன சலசா வாபி சுலபம் முமுக்ஷுத்தே தேஹம் தவஹம் அதிகச்சாமி சரணம் விருந்தாணி யஸ்வபஷயன் ருஜ சுந்தரீனாம் விருந்தாவனாந்தர புவாம் சுலபோ பபூவ ஸ்ரீமான் அசேஷ ஜனசங்கிரஹணாய சேத் ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்க ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கப வபு பர்யங்க வர்யக்ஷத சர்கத்தியவசானகேலிதசிகௌதௌதம்பதீனப்பதீநாபீபங்கஜசாயினஸ்ருதிஷுகைஹி அன்யோன்யபத்தஸ்மிதோடிம்பஸ்யாம்புஜசம்புபஸ்யபசனைஹி ஓந்தத்ஸதீத்யாதிபிஹிகணகருணாரசௌகபரிதாம்பரிதாபஹராம் நயனமஹச்சடாமயதரங்கயரங்கபதே துரிதஹுதாசனஸ்புரிததுர்ததுர்தமதுக்கமஷீமலினிதவிஸ்வநிரசௌத துரபஹ்னபவர்ணசுதாம் துர்மோச்சோத்படகர்மகோடி நிபிடோப்யாதேஷவஸ்யக்ருதஹ பாஷ்யைனைவ விமோஹிதோஸ்மி குதுஷாம் பக்ஷைர்ன விக்ஷோபிதஹ யோ மாஹானசிகோ மஹாநிதி பதே நீதச்சதத் பௌத்ரஜான் ஆச்சார்யான் திதிரங்கதுர்யமகிதே ஸ்வல்பாவசிஷ்டோபலபரஹ ஆர்த்தேஷ்வாசுபவா ததன்ய விஷயேப்யுச்சின்ன தேஹாந்தர வன்யாதேரணபேக்ஷநாதனுபிருதாம் சத்யாதிபத்யாபினி ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்வ நியதத்வத்பாரதந்திரயோசிதா பத்தாவது ஸ்லோகம் அனுபவிக்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல பெரிய பெருமாளிடத்துல பிரார்த்திச்சார். என்ன பிரார்த்திச்சார் அப்படின்னா, உம்முடையதான திருக்கண் நோக்கு அடையன் மேல விழ வேணும்னு பிரார்த்திச்சார். அதுக்கு முன்னாடி இந்த பெருமாள் சர்வஸ்மாத் பரனா இருக்கான், பரத்த சௌலபியங்களை அனுசந்தானம் பண்ணணும், அதுக்கு முற்பட சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணார். விருந்தானியன்னு வர்கசுந்தரீனாம் விருந்தாவனாந்தர புவாம் சுலபோ பூவ அப்படின்னு பெருமாளுடைய சௌலபியத்தை, கிருஷ்ணாவதார சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணார். ஏன் கிருஷ்ணாவதார சௌலபியத்தை அனுசந்தானம் பண்ணும், ராமாவதாரத்தை இல்லையோ அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரம் பெரிய பெருமாள் கண்ணனாக அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் இந்த ஊர்ல இருக்கிறபடியினால இங்க கண்ணனுடையதான அவதார லீலைகள் எல்லாம் சொல்லி சாதிச்சிருந்து பெருமாளுடைய சௌலபியத்தை காமிச்சார். அதுக்கு மேல பெருமாளுடையதான பரத்வம் என்ன காரணவஸ்து அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ரங்காஸ்தீர்ண உஜங்க புண்டபு பர்யங்க வர்யங்கதோ சர்க்கஸ்தி அவசான கேளி ரசிகோ தௌதம்பதி நப்பதி அப்படின்னு பெருமாளுடையதா? பெருமாளே சர்வ ஜெகத்துக்கும் காரணமாய் அன்னைக்கு யாதுமில்லா ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்து யாதுமில்லா அண்ணன் ஆன்மகண்டோட தேவரலகோடு உயிர்வுடைத்தான் ஆழ்வார்த்தனாரு. அப்படி எம்பெருமான் காரணமா இருக்கிறபடி அர்த்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார். அனுசந்தானம் பண்ணவர் பெருமாளுடைய பரத்த சௌலபியங்களை அனுசந்தானம் பண்ணவர். அதுக்கு மேல பெருமாள் இடத்திலே பிரார்த்திச்ச கணகருணா ரசௌக பரிதாம் பரிதாபகராம் நயன மகத்தடாம் மயி தரங்கய ரங்கபதே. ஏ ரங்கபதே மயி தரங்கய, என்னிடத்திலே அலையடிக்க செய். எத நயன மகத்தடாம் மயி, தேவரீருடைய திருக்கண் நோக்கு. இந்த திருக்கண் நோக்கு எப்படி இருக்குன்னார், கன கருணா ரசௌக பரிதாம், இப்படி ஒரு கருணையே வடிவெடுத்துதான் இருக்கக்கூடியதாயும், பரிதாபகராம் பரிதாபங்கள் எல்லா தாபங்களையும் போக்கக்கூடியதாயும் இருக்கக்கூடியதான, கரியவாகி புடைபிறந்து முளிர்ந்து செவ்வறி ஓடிய நீண்டப பெரியவாய கண்களால என்ன நோக்க வேணும், நயன மகச்சடாம் மகிதரங்கய ரங்கபதே. என்ன சொன்னா, துரித உதாசன ஸ்புரித துர்தம துக்கமசி மலினித விஸ்வசௌத வர்தரபஸ்னவ வர்ணசுதாம். இப்படி என்னுடைய உன்னுடைய திருக்கண் நோக்கு என்னிடத்துல பட்டா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்ங்கிறத எட்டாவது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணார். பெருமாளுடைய கடாட்சத்தினாலே உண்டானதான லாபம் என்ன? ஏன்னா பெருமாளுடைய கடாட்சம் தான் ஆச்சாரிய பிராப்திக்கு முதல் காரணமாக இருக்கு. கிருஷ்ணோர் கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகை ஷடேபே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹா அப்படின்னு சிவசாரத்துல ஒரு ஆறு விஷயங்களை சாதிச்சுன்னு வர, அதுல பிரதான விஷயம் எதுனார், விஷ்ணோ கடாட்சம், பெருமாளுடையதான கடாட்சம். அதுக்காக இன்னொரு பிரமாணம் என்ன சொல்லுது, ஜாயமானம் ஹி புருஷம் எப்பஷே மதுசூதனஹா சாத்விக ததுவிக்கேயஹ தவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படிங்கறது ஒரு பிரமாணம். அப்ப பிறக்கிற காலத்துல மாத்ரியோனியிலிருந்து வர வெளியில வரக்கூடிய காலத்துல எம்பெருமானாலே நோக்கப்படணும் பார்க்கப்படணும் அப்படிங்கறத அந்த அந்த ஸ்லோகம் காமிக்கிறது, அந்த பிரமாணம் காமிக்கிறது. அத ரீத்தியா அத திருவுள்ளத்துல வச்சுன்னு இந்த ஸ்லோகத்தை பண்ணார். மை தரங்கய ரங்கபதேன்னு இந்த ரங்க பெருமாள் ஆச்சாரியன் அவர் பெருமாள் சுவாமி தேசியனுக்கு கடாட்சம் பண்ணாரா இல்லையாங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல கடைச்ச பலன் என்ன, எம்பெருமானத்துல பிரார்த்திச்சார் பிரார்த்திச்சது கிடைச்சது. எப்படின்னா நம்மாழ்வார் திருவாய்மொழியில மூணாம்பத்துல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்திச்சார். அப்ப பிரார்த்திச்சு அதுக்கு வேண்டிய சரணாகதிய பண்ணார். ஆறாம்பத்துல உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேவன் சரணாகதி பண்ணார். இந்த பலன் கிடைச்சதோ ஆழ்வாருக்கு, ஆழ்வார் சரணாகதி பண்ணிட்டார் பலன் கிடைச்சதான்னு கேட்டா, பத்தாம்பத்துல உத்தேன் முகந்த பணி செய்து உணபாதம் பெத்தேன் இதே இன்னும் வேண்டு வதந்தாய் கற்றார் மறைவானர் வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் இல்லாவே அப்படின்னு உற்றே நுகர்ந்து பணி செய்து உணபாதம் பெற்றேங்கிற பாசுரத்துல தனக்கு பல வியாப்தி பல பிராப்தி கிடைச்சபடியே சாட்சி. ஆக இப்படி இங்க எம்பெருமானுடையதான எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்க எம்பெருமான் இந்த சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய கடாட்சம் மைய தரங்கய நயன மகச்சடா மைய தரங்கய ரங்கபதேன்னு பிரார்த்திச்சார். இது பிரார்த்திச்சா அப்பெருமாள் அமலங்களாக விழுக்கும் தன்னுடைய திருக்கண் நோக்க சுவாமி மேல பொழிஞ்சார். அதனால கடைச்ச லாபம் என்ன, ரெண்டு விதமான லாபம் என்னன்னா, ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது, அதே மாதிரி இல்லாத ஒரு வழிகளில போய் அபத்தம் போகாத இருக்க முடியா சொன்னானோ இல்லையோ, பூண்டபத்தம் பிறர்க்கடைத்து கொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்று என்று மோதி மாண்டு அபத்தம் போகாதேன்னு ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார். அது மாதிரி பொய்நூலை மெய்நூல் என்று ஓதாதபடி எம்பெருமான் பண்ணி வச்சானே, அதான் துர்மோகோ துர்மோசோத்பட கர்மகோடி நிபிடோ பியாதேச வசக்கிருதா பாஹ்யை நைவ விமோகிதா. வேத பாஷ்யர்களாலே ஒரு நாளும் நான் கலங்கடிக்கப்படல, அது மாத்திரமில்ல குதிருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா, குதிருஷ்டிகளோட பட்சத்துல நான் விழுந்துடல, இதெல்லாம் பண்ணாதபடி அந்த திருக்கன் நோக்கு பண்ணி வச்சு. அது மாத்திரம் இல்ல, எனக்கு சதாசாரியனான ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ண விடாம்பி ஆச்சான் சந்ததியில வந்தவா எனக்கு ஆச்சாரியனா கிடைச்சா, யோ மகான் அசிகா மகான் எதிபதே நீதச்ச தத்பௌத்ரஜான் ஆச்சாரியா இஹ ரங்கதுர்ய மகிதே சொல்பாபசிஷ்டம் பரஹ. இனிமே தேவரீர் செய்ய வேண்டியது என்னன்னா, ரொம்ப அல்பமான காரியம் தான், தேவரீருடைய காரியம் ரொம்ப சுலபம். ஏன்னா சதாசாரியனுக்கு ஆட்படுத்தியா சொல்லியோ, இனிமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு மோட்சத்தை கொடுத்து அந்த கைங்கரியத்தை கொடுக்கறது தான், அது ரொம்ப பெரிய காரியம் இல்ல. நீ எனக்கு என்னுடைய சத்த எத்தனையோ என்னாலே தாண்ட முடியாததான் இருக்கக்கூடிய துர்மோச்சோத்பட கர்ம கோடி நிபிடா அப்படி இருந்த நன்ன தின்ன மழுந்த கட்டி பல செய்வனை வந்தையிற்றால் புன்னை மறைய வருந்திருந்த என்னை அப்படியே ஆதேச வசியத்ததா அவர்களுடையதான திருவாக்கை கேட்கும்படியாக அவருடைய ஆதேசத்துக்கு அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக பண்ணி வச்சிருக்க அது பெரிய கிருபை இல்லையோ. அது மாத்திரமில்ல அவர்களுடையதான் நான் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பார்த்தா என்ன வந்து இது பண்ணணும் பாக்கியகி நை பாக்கிய முதங்களிலோ குதிருஷ்டிகளிலோ தள்ள வேண்டியிருக்க சிபாமி அஜஸ்தரம் அசுபம் ஆசுரீஸ்வேவ யோனிஷுன்னு தள்ள வேண்டியிருக்க எனக்கு பாஷ்யக்காரருடைய மகானத்திகரான பிடாம்பியாச்சான் சம்பிரதாயத்துல அவருடைய பரம்பரையில வந்ததான அந்த ஆச்சாரியனிடத்துல அப்புள்ளாரிடத்துல ஆசிரியக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை பண்ணி வச்சிரு. இதுக்கு காரணம் என்னன்னா தேவரையருடைய திவ்யமான கடாட்சம் தான் மைய தரங்கைய ரங்கபதே அப்படின்னு தேவரையருடைய கடாட்ச விசேஷம் தான் எனக்கு இதெல்லாம் மன்னித்து இதை விலக்கி கொடுத்ததும் தேவரையருடைய கடாட்ச விசேஷம் தான் இதை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்ததும் தேவரையருடைய கடாட்ச விசேஷம் தான் அப்படின்னு சாதிச்சார். ஆச்சாரியான் இது ரங்க துர்ய மகிதே சொல்பாவசிஷ்டம்பரஹா தேவரீருக்கு இனிமே செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சல் சொல்பாவசிஷ்டம்பரஹே தேவரீருடைய பரம் குறைஞ்சு போயிடுது. தேவரீருடைய பரத்தெல்லாம் எங்க ஆச்சாரியாள்லாம் ஏத்துண்டா எனக்கு என்னென்ன செய்யணுமோ எனக்கு ஆத்மரக்ஷணம் பண்றதுக்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதை எங்க ஆச்சாரியால் கிடாம்பி ஆச்சான் முதலியார் அந்த பரம்பரையில வந்த ஆச்சாரியாள்லாம் எடுத்துட்டா பாஷ்யக்காரர் எடுத்துட்டார். இதுமே தேவரீருக்கு சிரமம் குறைச்சு தேவரீர் சிரமப்படாம நிச்சிந்தையா இருக்கலாம் தேவரீருக்கு நான் ஆட்சியிட்டேன் ஆட்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் பாப்பா 9வது பாசுரத்துல சாதிச்சார் சொல்பாவசிஷ்டம்பரஹா அப்படின்னு. சரி இந்த பிரபத்தி தான் இருக்கு ஏன்னா ஆச்சாரியாளுக்கு ஆட்பட்டேன் துர்மோச்சோத்பட கோடி கர்ம நிபிடா அபி ஆதேச வசியகிருதான்னு இந்த ஸ்லோகத்துல ஆதேச வசியகிருதான்னா அவளுடையதான நியமனத்துக்கு உட்பட்டவனாக ஆனேன் அப்படின்னா அவளுடைய நியமனம் என்ன அவளுடைய நியமனத்துக்கு உட்பட்டீரோல்லையோ அவன் உதயவரையில என்ன நியமிச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல என்ன அவளுடைய நியமனம் அப்படிங்கறத காமிச்சார். ஆர்த்தேஷ்வாசுபலா ததன்ய விஷயே பிழிகுச்சின்ன தேகாந்தரா பன்யாதேரணபேட்சநாத்தனுபிருதாம் சத்யாதிபத்யாபினீ ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மநியதா த்வத்பாரதந்த்ரயோசிதா த்வய்யேவ த்வதுபாய தீர் அபிஹித ஸ்வாபாயம் கோபாய பாவாஸ்து மே. வாஸ்தரியமா கேட்ட தேவரீர் எனக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் எனக்கு ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன பாயம் பாவம்னா தேவரீர் தான் எனக்கு பிரதான பலனான மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயம் அப்படிங்கிற புத்தி எனக்கு பண்ணி கொடுக்கணும். அது மாத்திரமில்ல நான் என்ன பண்ணக்கூடியவனா இருக்கா நீ எப்படிப்பட்டவனா இருக்க அவாவாளுக்கு வேண்டிட்டெல்லாம் தருங்கோதில் ஆழ்வார் கொள்ள குறைவனன் போன் வேண்டிட்டெல்லாம் தருங்கோதில் என் வல்லன் முனைவன்னு கவி சொல்லவம்மினோன்னு அருள்யோ அதனால வேண்டிட்டெல்லாம் தரும். எப்படின்னா அவளுடையதான ஆர்த்திக்கு ஈடாக ஆர்த்தி தாரதவியத்துக்கு ஈடாக அவாளுக்கு வேண்டிய பலனை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் ஆர்த்தரா இருக்கார். ஆர்த்தரா இருக்கிறாருன்னா பிரபத்தியில ரெண்டு விதமான பிரபத்தி உண்டு ஆர்த்த பிரபத்தி துர்த்த பிரபத்தின்னு. அதுல ஆர்த்தரா இருக்கக்கூடியவா எப்படி இருப்பாருன்னா இந்த இங்க வைகுண்ட சம்சாரத்துல இருக்கிறத விட எங்க பரம் உதவ ஜாலா பஞ்சராந்திர விவஸ்திதி இப்படி நெருப்புல ஒரு ஒரு நல்ல ஒரு இரும்பு கூண்டு பண்ணி அத பழுக்க காய்ச்சி அதுல போய் வாசம் பண்ணா வாசம் பண்றது தயாரா இருக்கணும் இந்த சம்சாரத்துல வாசம் பண்ண மாட்டேன் அவ்வளவு சம்சாரத்துல விரக்தி ஏற்பட்டவா எம்பெருமானிடத்துல இப்பவே திருவடி சேர்த்துக்கணும்னு சரணாகதி பண்ணா எம்பெருமான் உடனே திருவடி சேர்த்துக்கிறான். அதுக்கு ஆர்த்த பிரபத்தின்னு பேரு ஆர்த்திகீரா. நான் என்ன சொல்றேன் நான் சரணாகதி பண்றது ஏதோ தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபையன்னு கேட்டேன் இந்த சரீரம் விழற காலத்துல கூடுன்னா எனக்கு இந்த கர்மாவை எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் சேஷமா இருக்கக்கூடியதான கர்மாவை அனுபவிக்கிறேன்னு நான் ஒத்துக்கேனோ இல்லையோ அதனால இந்த பிரபத்திக்கு திருப்த பிரபத்தின்னு பேர். இப்ப ஆர்த்த பிரபத்தி என்ன திருப்த பிரபத்தி என்ன இவைகள் எல்லாத்தையும் அவாவாளுக்கு அதாவது கேட்ட காலத்துல என்ன ஆர்த்த பிரபத்தி பண்ணவாளுக்கு எப்படின்னா ஆர்த்தேஷு ஆஷுபலா ஆர்த்தேஷு ஆர்த்த பிரபத்தி பண்ணவர்களுக்கு ஆஷுபலா ஆஷுபலான்னா சடக்கன பலன் அவ கேட்ட காலத்துல அவளுக்கு பலன். இப்ப எனக்கு இனிமே இந்த சம்சாரத்துல வாழ முடியாது எந்த இந்த க்ஷணம் என்ன திருவடி சேர்த்துக்கணும்னு கேட்டா உடனே சேர்த்துக்கோ. ஆர்த்தேஷு ஆஷுபலா ததன்ய விஷய ஆர்த்தர் அல்லாத விஷயம், அதாவது திருப்த விஷயத்துல இருக்கும். அசதன்ய விஷய அப்பி உச்சின்ன தேகாந்தரா, அவர்கள் கேட்ட காலத்துல உச்சின்ன தேகம்னா அவ எப்படி பிரார்த்திச்சாலும் அது மாதிரி கேட்ட தேகாவசானியமாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் நம்ம எல்லாம். அப்ப இந்த சரீராவசானுக்கு மோட்சத்தை கொடுக்கறோம். இல்ல இல்ல, ஜென்மாந்தரே மாம் துத்பாதம் பிராபே, ஜென்மாந்தரே மாம் துத்பாதம் பிராபையன்னு பிரார்த்திச்சோம்னா அப்போ உடனே கொடுப்போம். அப்ப உச்சின்ன தேகாந்தரா, நான் கேட்ட காலத்துல நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆர்த்தனானவன் கேட்டு க்ஷணம் உத்தர க்ஷணம் அவனுக்கு பலனை கொடுக்கிறார். திருப்தனா இருக்கிறவன் எத்தனை காலம் குறிச்சு எம்பெருமான இடத்துல இத்தனை காலத்துல எனக்கு மோட்சம் வரும் கேட்டா அத்தனை காலத்தை கொடுத்தான். ஆர்த்தேஷ்வார்த்து பாசுபல கதன்ய விஷய உச்சின்ன தேகாந்தரா. இப்படி பிரபத்தி பிரபத்தினுடையதான மகிமை இப்படி இருக்கு. ஏன்னா எம்பெருமான அடையறதுக்கு ரெண்டு விதமான உபாயங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. அதுல இந்த பிரபத்திக்கு தான் இந்த வைசிஷ்டியம் இருக்கே தவிர பக்திக்கு அப்படி இல்லை. ஏன்னா பக்திக்கு சொல்றச்சு ஆவர்த்திகி அசகிருத உபதேசாத்துன்னு பிரம்மசூத்திரம் இருக்கு. அப்ப இவனுக்கு எத்தனால் வரலும் இவனுடைய கர்மாக்கள்லாம் அத்தியந்தமா அபாவம் மாறுதோ அத்தியந்த நாசத்தடைகிறதோ தாவத் பர்யந்தம் பெருமாளை தியானம் பண்ணிண்டே இருக்கணும், இந்த பக்தி யோகம் பண்ணிண்டே இருக்கணும்னு சூத்திரக்காரர் வியாசர் விதிச்சார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நியமம் இல்லை இதுல. ஆர்த்திக்கு ஈடாக ஆர்த்தி தாரதமியத்துக்கு ஈடாக பலன். அதனால்தான் ஆர்த்தே சுவாசு பலா ததன்ய விஷய விச்சின்ன தேகாந்தரா அப்படின்னு பிரபத்தியினுடைய ரெண்டு ரூபம், ரெண்டு பேர் பிரபத்தி அதிகாரிகள், ரெண்டு பேர், ஒருத்தர் ஆர்த்தர் இன்னொருத்தர் திருப்தர். அவ ரெண்டு பேருடைய பிரபத்திய பத்தி சொன்னார். சரி, இந்த பிரபத்தி இருக்கு பக்தி யோகம் போல வேற எதையாவது அபேட்சிச்சிருக்கோ அப்படின்னு கேட்டா, இந்த பிரபத்தியானது அதுக்குன்னு சொல்லப்பட்டதான அங்கங்கள், அஞ்சு அங்கங்கள் என்ன? ஆனகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்ய வர்ஜனம், ரத்திஷரீதி வஸ்வாசா, கோத்ருத்த வர்ணதா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்யோ, ஷட்விதா சரணாகதிகி அப்படின்னு அதுக்கு என்ன அஞ்சு அங்கங்கள் விதிச்சிருக்கோ அந்த அஞ்சு அங்கங்களை தவிர வேற ஒன்னும் எதிர்பார்த்து இல்ல அப்படிங்கறத காமிக்கிறோம். அது மாதிரி ஏன்னா பக்தி யோகம் இருக்கு, பக்தி யோகம் எப்படி இருக்குன்னா அதுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. மூணாவது அத்தியாயத்துல பிரம்மசூத்திரத்துல இப்படி ஒரு சூத்திரங்கள், அக்னிஹோத்ராதித்து தற்காரியாதிஸ்வதேரஸ்வபத் அப்படிங்கிற சூத்திரங்கள்ல எல்லாம் என்ன சாதிச்சாருது அப்படின்னா, யஜ்ஞமானது எப்படி அஸ்வமானது கமன சாதனமா இருக்கோ அது மாதிரி இவனுடைய பாபங்களை போக்கிக்கிறதுக்கு இந்த யஜ்ஞாதிகள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் இவனுக்கு சாதனமா இருக்கு பக்தியோக நிஷ்டனுக்கு. அதனால பக்தியோக நிஷ்டன் அவசியமா வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும், ஒன்னையும் விடுவதற்கே இல்லை. அதனால வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி அதை பண்ணிட்டுதான் பக்தியோகத்தை பண்ணணும். ஆனா தாதிரக நியமம் இல்லை. ஏன்னா இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு விதிச்சது ஏன்னா, இது தைவர்ணி கணக்கு மாசம் அதிகாரமான ஒரு உபாய விசேஷமா பக்தி யோகம் இருக்கு. ஆனா பிரபத்தி அப்படி இல்லை. பிரபத்தி சர்வாதிகாரமா அந்தனர் அந்தியர் எல்லைகள் நின்று அனைத்துலகம் நொந்தவரே முதலாக நுடங்கிய அனன்யராயின தேசியம் காமிச்சார. அது மாதிரி எத்தனை சண்டாள சண்டாளனாயினும் அவளுக்கும் பிரபத்தியில அதிகாரம் இருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அப்ப இதுக்கு சாஸ்திரங்கள் சொல்லிருக்குன்னா, வைதிக கர்மாக்கள் அனுஷ்டானம் பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய வைதிக கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்றதுக்கு திரைவர்ணி கணக்கு தான் அதிகாரம். இது சர்வாதிகாரம்னு சொன்னதுனால இவளுக்கு வைதிகத்துவம், இந்த உபாயத்துக்கு வைதிகத்துவம் இல்லையோ அப்படின்னு பிரவிக்க வேண்டாம். இந்த உபாயத்துக்கு வைதிகத்துவம் உண்டு. ஏன்னா இந்த விதிகள் இருக்க, இந்த விதிகள் ரெண்டு விதமான விதி உண்டு. விதி அநேக விதமான விதி உண்டு சாஸ்திரங்கள்ல. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய விதி ரெண்டு, ஒன்னு நைமித்திக விதின்னு ஒன்னு, அதாவது விசேஷ விதின்னு ஒண்ணு, சாமானிய விதின்னு ஒன்னு. விசேஷ விதி சாமானிய விதி அப்படின்னா, ஒரு சிலருக்கு மாத்திரம் ஒரு குறிப்பிட்டவாளுக்கு மாத்திரம் ஒரு விதி விதிச்சதுன்னா அதுக்கு விசேஷ விதின்னு பேர். சாமானிய விதினா அத்தனை பேருக்கும் காமனா விதிச்சது இருக்கு இல்லையா, அதுக்கு சாமானிய விதின்னு பேர். அப்ப சாமானிய விதி விசேஷ விதின்றதுக்கு, இப்ப இந்த வேதத்துல சொல்லப்பட்டதான சாமானிய விதி இருக்க, அந்த சாமானிய விதி சர்வருக்கும், யாரு பிராமணன்ல இருந்து ஆரம்பிச்சு சண்டாள சண்டாள பர்யந்தம் அத்தனை பேருக்கும் பொது. அது சில பேர் சில விதிகள்லாம் விதிக்கிறது, இது இவன் தான் பண்ணலாம், இன்னொருத்தன் பண்ண முடியாது. தானம்னா பிராமணன் தான் வாங்கலாம், சத்திரியன் தானம் வாங்க முடியாது. ராஜ்யம் பண்றது பிராமன் ராஜா தான் பண்ணலாம், சத்திரியன் பண்ண முடியாது. வாணிஜ்யம் வாணிகம் பண்றது வியாபாரம் பண்ற வைசியன் தான் பண்றான், மிச்ச பேர் பண்ண முடியாது. இப்படி பிரதிநிதமா இருக்கக்கூடியதான விதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் விசேஷ விதிகள். அப்ப இந்த வேதத்துல அதனால இந்த வேதத்துல சாமானிய விதி விசேஷ விதின்னு ரெண்டு விதி இருக்கு. அதுல அக்னிஹோத்திராதிகள்லாம் விசேஷ விதி. சரி, அக்னிஹோத்திரம் பண்ணு அப்படின்னு விதிச்சது. அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா அவன் பிராமணனா இருக்கணும், இல்ல க்ஷத்திரியனா இருக்கணும், இல்ல வைசியனா இருக்கணும். அவனுக்கு தான் அதிக அக்னிஹோத்திரத்துல அதிகாரம், மிச்ச பேருக்கு அதிகாரம் இல்ல. அதனால அவனை தவிர மிச்ச பேர்லாம் பண்ண முடியாது. அது அவளுக்கு விசேஷ விதியா இருக்கு, பிராமண க்ஷத்திர விஷயம். இது சத்தியம் வதா தர்மஞ்சரா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா அப்படின்னு விதிச்சது. அந்த இடங்கள்லாம் அது பிராமணன்ல இருந்து ஆரம்பிச்சு சண்டாள செல்லாட முடியும். உண்மையை பேசுங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதானே, பொய் பேசக்கூடாது அப்படிங்கறது எல்லாருக்கும் உள்ள விதிதானே, இது சாமானிய விதி. அப்ப அக்னிஹோத்திராதி விதிகளை இது அபேட்சிக்கல. ஏன்னப்ப பிரபத்திக்கு வைதிகத்துவம் உண்டா இல்லையான்னு சங்க. பக்தி யோகம் போல இந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னா, அதாவது தர்மங்கள் அக்னிஹோத்திராதி தர்மங்கள்லாம் இந்த பிரபத்திக்கு அபேட்சிதம் இல்ல, அபேட்சிதம் இல்லைன்னு சொல்லிவிட்டா அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ண வேண்டாமா பிரபன்னு கேட்டு விட்டாரு. அது எப்படின்னா அங்கத்துவேன அபேட்ச இல்லையன்னு அர்த்தம். அது எந்த அங்கத்துக்குள்ள போய் செருகிறது அப்படின்னா, இந்த பிரபத்திக்கு அஞ்சு அங்கங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதுல ஆணுகூல்ய சங்கல்பகான்னு ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கத்துல அவனவனுடைய வர்ணங்களுக்கும் அவனவனுடைய ஆசிரமத்துக்கும் தகுந்ததான தர்மங்கள் அங்க போய் சொருகிக்கிறதே தவிர எல்லாரும் பண்ணணுங்கிறது இல்ல. யாருக்கு அதுல அதிகாரம் இருக்கோ அவன் பண்ணா போறோம், அவன் அதை கட்டாயம் பண்ணி ஆகும். ஆனா இது அத்தனை பேர் இது பண்ணாதான் மோட்சம்ங்கிறது இல்ல பக்தி யோகம் போல. அதனால இது எப்படி சொன்னார், வன்யாதேஹே அனபேக்ஷநாத், வன்யாதேஹே அனபேக்ஷநாத். வன்யாதி வன்னிகினா நெருப்புன்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் முதலியவற்றை அபேட்சிக்கவில்லை. பக்தி யோகத்துக்கு அங்கமாக விதிச்சிருக்கக்கூடிய பக்தி யோகம் அக்னிஹோத்திரம் முதலியவற்றை இது அபேட்சித்து இல்லை. அப்ப எது முதல் எப்படி இருக்குன்னா, அப்படின்னா இதுக்கு வைதிகத்துவம் இருக்கா இல்லையன்னா, சத்யாதிபத் வியாபினி சத்தியம் போல, சத்தியம் வதன்னு சொல்லித்தா அது சாமானிய தர்மம். அக்னிஹோத்திரம்னா விசேஷ தர்மம். இது எப்படி சாமானிய தர்மம் சர்வருக்கு அதிகாரம் இருக்கோ, அது மாதிரி பிரபத்தி சர்வருக்கும் அதிகாரமா இருக்கு, அதிகாரமா இருக்கு. அதனால ஒன்னும் விரோதம் இல்ல. வன்யாதேர் அனபேக்ஷனாது தனுபிருதாம், தனுபிருத்து அப்படின்னா சரீரத்தை உடையவர்கள் அனைவருக்கும் பொதுவானது. வன்ய அக்னிஹோத்திரம் சரீரத்தை எடுத்தா சரீர பாஜர்கள் அத்தனைக்கும் பொதுவானது அல்ல. இந்த சரீரம் எடுத்திருந்தாதான், பிராமண சரீரம் எடுத்திருந்தாதான், அதுலயும் புமானா இருக்கிறவனுக்கு தான் அதுல அதிகாரம். ஆனா இந்த சத்யாவதனாதிகள்லாம் சச்சனாதிகள்லாம் எத்தனை மிலேச்சாதிகளுக்கு கூட அதெல்லாம் அது அதுல வந்து அன்வயம் உண்டு. ஆனா தனுபிருதம் சரீரம் எடுத்தா போறோம், உண்மை பேசுறதுக்கு அதிகாரம் வந்துடும். அதே மாதிரிதான் சரீரம் எடுத்துட்டாலே பிரபத்திக்கு அதிகாரம். தனுபிருதம் சத்யாதிபத் வியாபினி ஸ்ரீரங்கேஸ்வரயாவதாத்ம நியதா தத்வார தந்திரோசிதா. ரங்கநாதா, நான் எனக்கு எப்படிப்பட்டதா இருக்குன்னா பாரதந்திரியம் சொரூபமா இருக்கு. பாரதந்திரியம்னா என்ன, இந்த பாரதந்திரியம் எப்படி இருக்கு, வந்தேரியோ லோகத்துல பாரதந்திரியம் வந்தேரியா இருக்கு, அது மாதிரி இந்த பாரதந்திரியமும் வந்தேரியோன்னு கேட்டா சோபாதிகமான பாரதந்திரியம் தான் வந்தேரி. சோபாதிகமான பாரதந்திரியம்னா, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், ஆபீஸ்ல நமக்கு மேல பாஸ் இருக்கார், அவர் இந்த நமக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை இத்தனை நேரத்துக்குள்ள நீ முடிச்சு கொடுக்கணும்னு நம்மள நியமிக்கிறார். அவளுக்கு கட்டுப்பட்டு நம்ம மிச்ச வேலைகள்லாம் விட்டுட்டு அந்த வேலையை உட்காந்து பண்றோம். ஏன் பண்ண போறோம் வேலைய, அவர்த்த சம்பளம் வாங்குறோம். அப்ப அவனுக்கு நாம் பரதந்திரனா இருப்போமே, இந்த பாரதந்திரியம் சோபாதிகம் ஒரு காரணத்தினால அவன் நமக்கு சம்பளம் கொடுக்கறான், நாம அவன்கிட்ட வேலை பார்க்கறோம், அதனால அவன் சொன்ன வேலையை நாம் செய்யறோம். இதுக்கு சோபாதிக பாரதந்திரியம்னு பேர். நிரூபாதிக பாரதந்திரியம்ங்கிறது ஈஸ்வரனுக்கும் நமக்கு இருக்கக்கூடியதான பாரதம். எந்த ஒரு காரணமும் இல்லாம அவன் சுவாமி, எந்த ஒரு காரணமும் இல்லாம நாம் அவனுக்கு பிரத்யம். அப்ப சுவாமிக்கும் பெருமாளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் அவன் சுவாமி நாம பிரத்யங்கிறது சுவாபாவிகமா இருக்கு. அதான் சொன்னார், தனுபிருதம் ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்ம நியதா, யாவதாத்ம நியதானா இந்த பாரதந்திரியம் இருக்கு, லோகத்துல பாரதந்திரியம் இருக்கு, இந்த லோகத்துல சோபாதிகமான பாரதந்திரியம் இருக்கு, இது யாவதாத்ம நியதம் இல்ல. யாவதாத்ம நியதம்னா எத்தனை நாள் வரலும் இந்த உசுர் இருக்கோ அத்தனை நாள் வரலும் இருக்கணும். அதாவது உசுர் எப்போதுமே இருக்கு, உசுருக்கு அழிவு கிடையாது. அது மாதிரி இந்த பாரதந்திரத்துக்கு அழிவு கிடையாது. இன்னைக்கு நாம ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், நமக்கு மேல ஒரு பாஸ் இருக்கான், அவன் இடத்துல நாம அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவனுக்கு பரதந்திரனா இருந்துருக்கோம். நாளைக்கு அந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனி போயிட்டோம்னா இவன் சொல்றது நம்ம கேட்டுட்டு இருக்க போறோமோ? இல்ல அவனுக்கு மேல் பொசிஷனுக்கு நாம போயிட்டோம்னா இவன் சொல்றது நம்ம கேட்டுட்டு இருக்க போறோமோ? இல்லையே. அப்ப இங்க இருக்கக்கூடியதான பாரதந்திரியம் இருக்கு, இது யாவதாத்ம பாவியான பாரதந்திரியம் அண்ணு. அப்ப எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடியதான பாரதந்திரியம் இருக்கு, அது யாவதாத்ம பாவியான பாரதந்திரம். யாவதாத்ம பாவினா எப்போதும் இருக்கிறதுன்னு அர்த்தம். எதுனால் பரியந்த ஆத்மா இருக்கோ அது வரலும் இதுக்கு பாரதந்திரியம் இருக்கு. அப்படின்னா ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால இந்த பாரதந்திரியமும் நித்தியம்னு அர்த்தம். சரி, இந்த பாரதந்திரியம்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு உச்சிதமான காரியம் என்ன? பாரதந்திரியோச்சிதா. அதுக்கு உச்சிதமான காரியம் பண்றதுனா என்ன? பாரதந்திரியம்ங்கிறதுக்கு ஏகதேசியால் ஒரு குழப்பு குழப்பி வச்சிருக்கேன். பாரதந்திரியம் அப்படின்னா நாம் எந்த காரியமும் பண்ணாதிருக்கை பாரதந்திரியம் அப்படின்னு சொல்ற. ஒரு காரியம் பண்ணக்கூடாது பாரதந்திரியத்துக்கு எடுக்கு அப்படின்னு சொல்ற, அது பாரதந்திரியம் இல்ல. பாரதந்திரியம் பாரதந்திரியம்னா அவன் கொடுத்த சுதந்திரத்தை சுமக்கையிற, அவன் எம்பருமா நமக்கு அடைச்ச சுவாதந்திரியம், நமக்கு ஒரு சுவாதந்திரியம் கொடுத்தான்னா அந்த சுவாதந்திரியத்தை மாட்டேன்னு சொல்லாம சுமக்கிறது தான் பாரதந்திரியம். அர்ஜுனன் முதல்ல பரதாழ்வான் பாரதந்திரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா பரதாழ்வான். பரதாழ்வான் இடத்துல பெருமாளை எப்படியாவது காட்டுக்கிலேருந்து நாட்டுக்கு அழிச்சுன்னு வரணும், பரதாழ்வான் போய் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றான். பெருமாள் பிதர்வச்சனத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிற காரணத்தினால திரும்பி வரதுக்கு இல்லைன்னு சொல்லி மறுபடியே தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழன்னு ஆழ்வாருக்கு அமைச்சா போலி தன்னுடைய பாதுகைகளை அவனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தார். அதான் ஆறு ரோக ரதம் முருஷ்டா. பரதாழ்வான பத்தி வால்மீகி பகவான் அந்த பாதுகை எடுத்துட்டு வந்தா பரச எப்படின்னா ரதம் கிருஷ்டஹா ஆறு ரோக, ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்கிற. ஏன்னா அந்த பாரதந்திரியத்துவம் என்ன அப்படின்னா சமயம் ஒன்னு நான் நாட்டுக்கு வரமாட்டேன், நீ போய் ராஜ்யம் பண்ணணும்னு நியமிச்ச யார? பரதாழ்வான. அப்ப பரதாழ்வான் இல்ல இல்ல நீ இருக்கச்சே நான் ராஜ்யம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு வாய திறந்து சொல்ல. அப்ப பாரதந்திரியம்னா எதுன்னா எம்பெருமான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கறச்ச அதை மறுக்காம ஏத்துக்கிறது, அதுக்குதான் பாரதந்திரியம்னு பேர். ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான் என் கைய கட்டிட்டு இருப்பேங்கிறதுக்கு பாரதந்திரியம்னு பேர் இல்ல. கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தா அர்ஜுனன் என்ன சொன்னா, நயோத்த இதிகோவிந்தம் முக்தா தூஷ்டிம் பபூவஹா, நான் இவாளோட யுத்தம் பண்ண முடியாது, விசர்ஜ சஹரம் சாபம் சுவக சம்பிக்னமானசஹா, எல்லாத்தையும் கீழே போட்டா நயோத்யா, நான் யோத்தே நயோத்தே நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு கீழே உட்கார்ந்தானே. இதுவா பாரதந்திரியம்? கரிஷ்யே வச்சனந்தவ, நான் உன்னுடைய வார்த்தையை செய்கிறேன். தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதன் நீ சொன்ன, நீ சொன்னப்ப நான் என்னுடைய நான் பாரதந்திரியமா இருந்ததுனால நான் நான் பெருமாள் சொன்னார் யுத்தஸ்வ அப்படின்னு, நீ யுத்தம் பண்ணுடான்னா இல்ல இல்ல நயோசிய நான் என்னுடைய சுவாதந்திரியம் வந்துடும் யுத்தம் பண்ணேனா அதனால பண்ண மாட்டேன்னு விளக்கினான் அப்படி சொன்னா அது அபார்த்தமாயிடாதோ? அப்ப எது பாரதந்திரியம்னா கரிஷே வச்சனந்தவன்னு சொல்றதுதானே பாரதந்திரியம். தேவரீருடைய வார்த்தையை நான் அப்படியே செய்யறேன்னு யுத்தம் பண்ணானே. அப்ப இந்த மாதிரி பாரதந்திரியத்துக்கு உச்சிதமா எங்க சரணம் பிரஜன்னு பெருமாள் விதிச்சிருக்கார். அப்ப சரணம் பிரஜன்னு விதிச்சிருக்க பெருமாளே விதிச்சிருக்க, மாமியாக்கம் சரணம் விதிச்சிருக்க, நான் செய்ய மாட்டேன் சொரூப விரோதம் என்னுடைய பாரதந்திரியத்துக்கு இழுக்குன்னு உட்கார்ந்து இருந்தா அது சுவாதந்திரியம் இல்லையோ? அது சுவாதந்திரிய கோஷ்டியில சேர்ந்துடாது. அதனாலதான் தேவரியனுடைய தேவரையை சாதிச்ச திருவாக்குக்கு அனுகுணமாக நான் பிரபத்தி பண்ணணும். ஆனா பிரபத்தி பண்றச்சே நான் பண்ண பிரபத்தி தான் பலன்னு நினைச்சுக்க, பலனுக்கு காரணம்னு நினைச்சுக்கப்படாது. அப்ப எது பண்ணணும்னா நான் பிரபத்தி பண்றேன், அந்த பிரபத்தினாலே தேவர் இருக்கு என் விஷயத்த ஒரு பிரீத்தி ஏற்பட்டது, அந்த பிரீத்தி எனக்கு பல வியாப்திக்கு பல பிராப்திக்கு காரணமாக அமைஞ்சது. அதனால ஏன்னா தேவரீர் தானே உபாயம். அப்ப நான் பண்ணது உபாயமா இல்லையான்னா நான் பண்ணது உபாயம், அது சாத்தியோபாயம்னு பேர். தேவரீருக்கு சித்தோபாயம்னு பேர். அப்ப தேவதை சித்தோபாயம், நாம் பண்ணது சாத்தியோபாயம். இந்த சாத்தியோபாயம்ங்கிறது சாட்சாத் பலனுக்கு காரணம் அண்ணு, சாத்தியோபாயம்ங்கிறது பரம்பரையா பலனுக்கு காரணம். அப்ப பரம சாட்சாத் காரணம் எதுனா சித்தோபாயம் தான் காரணம். எம்பெருமானுடைய பிரீத்தி தான் பரத்துக்கு சாட்சாத் காரணமாக இருந்திருக்கு. அதனால நான் தேவரியருடையதான திருவாக்குக்க அனுசரிச்சு தேவரியருடைய நியமனத்தை ஸ்ட்ரெஸ்ஸா விகித்து என்னுடைய சொரூபம் யாவதாத்ம பாவி பாரதந்திரியமா இருக்கிறதுனால அதை அனுசரிச்சு தேவரியரிடத்துல தேவரி திருவுள்ளத்துல இருக்கக்கூடியதான வார்த்தை மாமேகம் சரணம் ரஜான்னு தேவரி சாதிச்ச வார்த்தையை தான் சிரசா வகிச்சு நான் பிரபத்தி பண்றேன். பிரபத்தி எனக்கு சொரூப விரோதி இல்ல, பிரபத்தி பண்ணணும், அதுதான் என்னுடையதான பாரதந்திரியத்துக்கு அழகு. அதனால பிரபத்திய பண்றேன். ஆனா தேவதை எனக்கு என்ன பண்ணணும், நீர்தான் நான் உபாயம்ங்கிற புத்தி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நான் பண்ற உபாயம் தான் என்ன உபாயத்தினாலதான் நான் பலன் அடைஞ்சேங்கிற புத்தி வரக்கூடாது. என்ன தேவரியதான் உபாயம், தேவரியதான் என்ன பண்ணி வைக்கிறதுங்கிற புத்தியை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். ீரங்கேஸ்வரயாவதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத்மநியதாத் நீரே உபாயம், நீரே பலம் அப்படிங்கிற தீஹி அபிகித சோபாய பாபாஸ்துமே. இப்படி நீரே உபாயம் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அபிஹித அபிஹித சோபாயம். அப்ப தேவதி இது உபாயம்ங்கிற புத்தியும், அபிஹித சோபாயம்னா தானே முக்கியோபாயம் என்கிற தன்மை உடையதா. அப்ப நீர் என்ன பண்ணணும், நான் பண்றது உபாயமான்னு கேட்டா நான் பண்றது பரம்பரா உபாயம், நீர் தான் முக்கியோபாயம் அப்படிங்கிற பாவம் இருக்கே, அந்த பாவம் எனக்கு உண்டாகணும். சுவாபாய ஸ்வ உபாய பாவா அபிஹிதா, இது மறவாம இருக்கணும். ஸ்வ உபாய பாவாஸ்துமே, நீரே இதுக்கு உபாயம், இந்த பலனுக்கு நீர் தான் உபாயம், நாம் பண்ணது பரம்பரையா உபாயம், தேவரீர் தான் இதுக்கு வாஸ்தவமான உபாயம்ங்கிற பாவம் எனக்கு எப்போதும் இருக்கணும். பாவாஸ்துமே, எப்போதும் இருக்கணும் அப்படி தேவரீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சார். அதனால இந்த உபாயமானது பக்தி காட்டிலும் விலட்சணமான ஒரு உபாயமா இருந்திருக்கு. இது ஆர்த்த பிரபத்தி என்னும் துர்த்த பிரபத்தி என்னும் அவரவர்களுடைய ஆர்த்திக்கு ஈடாக பலனை கொடுக்க வல்லதாய், பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய அக்னிஹோத்திராதிகளை போல, வைதிக அக்னிஹோத்திராதிகளை போல விஷயங்களை போல போனதான அங்கங்களை அபேட்சிக்காததாய், சத்தியவச்சனம் போல சர்வரத்தும் ஆதரிக்க வேண்டியதான வைதிக தர்மமாய் இருக்கக்கூடியதாய், இந்த ரங்கநாத ஏ ரங்கநாதா யாவதாத்ம பாவியான தேவரீருக்கு பாரதந்திரனா நான் இருக்கேன், அந்த பாரதந்திரியத்துக்கு அனுகுணமாக தேவரீருடைய திருவாக்க சிறசா வகித்து நான் உபாயத்தை அனுஷ்டானம் பண்றேன். இப்படி உபாயத்தை அனுஷ்டானம் பண்றச்சே தேவரீர் தான் அந்த உபாயத்துக்கு பிரதான பலன்கிற புத்தியானது எனக்கு எப்போதும் இருக்கணும் அப்படிங்கறதாக பெருமாளிடத்துல இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். ஆஷுபலாதன்யவிஹேச்சிந்தேகாந்தராபேட்சாத்தனுபாத்தியாதிபத்வியாபினீரங்கேஸ்வரயாவதாத்மநியதாத்வாரதந்திரோச்சிதா ஸ்வயேவத்துபாயதீரபிஹிதஸ்வாபாம்ஸ்வஉபாயபாவாஸ்துமே. கவிதார்க்கிகசிம்ஹாயகல்யாணகுணசாரணேஸ்ரீமதேவெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.